எல்லாம் சிறகு முளைத்தது எந்தன் தோட்டத்தில், வெண்மீன் எல்லாம் நிலவாய் போனது எந்தன் வானத்தில், முப்பது நாளும் முகூர்த்தமானது எந்தன் மாதத்தில், உள்ளில் கூட தென் துளி கசிந்தது எந்தன் ராகத்தில். முளைத்தது எந்தன் தோட்டத்தில், பெண்மீன் எல்லாம் நிலவாய் போனது எந்தன் வானத்தில். நிலவை பிடித்து எரியவும் முடியும், நீல கடலை குடிக்கவும் முடியும், காற்றின் திசையை மாற்றவும் முடியும், கம்பனை முழுக்க சொல்லவும் முடியும். சுற்றும் உலகின் விட்டம் தெரியும், சூரியன் பூமி தூரமும் தெரியும், கங்கை நதியின் நீளமும் தெரியும், வங்க கடலின் ஆழமும் தெரியும். காதல் என்பது சரியா தவறா இதுதான் எனக்கு தெரியவில்லை. குழல் கையெது செய்தது, மூது மாடை முத்தமிட்டது, ரத்தம் எல்லாம் சுட்டு விட்டது. மீண்டும் வசந்தம் எழுந்து விட்டது, மீண்டும் சோலை கொழுந்து விட்டது, இதயம் இதயம் மலர்ந்து விட்டது, இசையின் கதவு திறந்து விட்டது. காதல் என்பது சரியா தவறா இதுதான் எனக்கு தெரியவில்லை. பூவுக்கெல்லாம் சிறகு முளைத்தது தோட்டத்தில், பெண்மீன் எல்லாம் நிலவாய் போனது எந்தத்தில், முப்பது நாளும் முகூர்த்தமானது எந்தன் முள்ளில் கூட தின் துளி கசிந்தது எந்தன் ராகத்தில். இது எப்படி